ஏய் கண்ணுக்குட்டி. சொல்லுங்க மாமா குட்டி. என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? உன் நினப்பாவே இருக்குடி. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா? சொல்லுங்க மாமா குட்டி. லாங் டிரைவ் போலாமா? சொல்லுங்க மாமா குட்டி. சொல்லுங்க மாமா குட்டி. சொல்லுங்க மாமா குட்டி. லாங் டிரைவ் போலாமா? அதுலயும் அவர் வந்து அவங்களை எங்க கூட்டின்னு போயிட்டு அங்க கூட்டின்னு போயிட்டு படுத்துறா. ஒரு நாள் தானே பல்ல கடிச்சிட்டு போயிட்டு வாங்க பாத்துக்கலாம். ஒரு நாள் தானே பேபி. ஒரு நாள் தானே பேபி. ஒரு நாள் தானே பேபி. பல்ல கடிச்சிட்டு போயிட்டு வாங்க பாத்துக்கலாம். ஏ எப்படி போச்சு? யா குட் பேபி. மால் போனோம், பீச் போனோம். என் அத்திம்பரோட பசங்க சித்தி சித்தின்னு என் கூடவே இருந்தாங்க. என் அத்தி பேரோட வைஃப் சொன்னாங்க அவங்க பசங்க என்கிட்ட இருந்த மாதிரி வேற யாருக்கிட்டுமே இருந்தது இல்லையா. பின்ன யால யாருக்கு நான் பிடிக்காம போகுமா என்னடா இது? இப்ப சத்த புடிச்சு வச்சுட்டு இருக்கேன். நான் எவ்வளவு பெரிய புட்டாலா இருந்தேன் இப்பதான் புரிஞ்சது. அதான் இப்போ நான் பாத்துக்கிறப்போ இப்படி போனே நோண்டிக்கிட்டு இருந்தா இப்படிதான் போடா. முதல்ல ட்ரெஸ் பாத்துக்கிட்டு வா போ.